ശ്രമന്തം സത്തത്വം ജീവരാഹം യതി പരിമനഹം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്മബോധം തത്പാദയത്നസരസീരിതഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരി പരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമതേ ശ്രീവരാഹമഹാദേശികാചരമഹാ ശ്രീമതേ രംഗരാമാനുജമഹാദേശികാചരമഹാ ശ്രീമതേ വേദാന്തരാമാനുജമഹാദേശികാചരമഹ ശ്രീമതേ നിഗമാന്തമഹാദേശികാചരമഹ ശ്രീമതേ ഭഗവതേ ബാച്ചഹാരായ മഹാദേശികാചരമഹ ശ്രീമതേ ബഹുടഭൂഷണ മഹാദേശികാചരമഹ ശ്രീരംഗനായകീ നമഃ ശ്രീരംഗനാഥ പരബ്രഹ്മണേ നമഃ ശ്രീരംഗനാഥ ദിവ്യമണി പാദുകാവ്യാന് നമഃ ശ്രീതരംഗമോഹനന്ദിനി ഹേമാബ്ജ നായികാ സമേത ശ്രീദേവനാഥ പരബ്രഹ്മണേ നമഃ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്യകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികാചരമഹ. ഇപ്പോൾ നമ്മ സ്വാമി ദേശികനുടേ പാതുകാസ കഷ്ടം അനുഭവിച്ചിട്ടിരിക്കോം. അതേ പാതുകയുടെ പെരുമയെ പൽവേറെ വിധമാണ് സ്ലോഹങ്ങളിലെ സ്വാമി ദേശികൻ നമുക്ക് അനുഗ്രഹം പണിയിരിക്കാർ. പാതുക എപ്പിപ്പെട്ടവൾ അപ്പിന്ന് അവതാര കാലത്തിലേന്ത് രാമാവതാര വിഷയങ്ങളെ ചൊല്ലി പാതുക മരകത പദ്ധതി മുത്താപദ്ധതി അപ്പുറം വന്ന് ബിംബ പ്രതിബിംബ പദ്ധതി എന്ന് കണ്ണാടി പോലെ ഇവൽ മൊത്തത്തെയും പ്രതിഫലിക്കാൻ ചൊല്ലിട്ട് വന്നാർ സ്വാമി ദേശികൻ. അപ്പുറം നിറയ വിഷയങ്ങൾ നിറയാരുടെ അந்த கற்களெல்லாம் பாதுகையிலே பதிச்சிருக்கு. ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு விதமான ஆச்சரிய சேஷ்டிதங்களை பண்றது அப்படின்லாம் பாதுகையின் பெருமையை எப்படிதான் வர்ணிக்கணும் இல்லை, தங்களால் தன்னுடைய கவித்திறமையாலே மொத்த விஷயங்களையும் நமக்கு ஸ்வகரூபமா அனுகிரகம் பண்ணியிருக்கார். நேற்றைக்கு தினம் நம்ம பார்த்தது பிம்ப பிரதிபிம்ப பத்ததி. அதுல பிம்பமாயும் பிரதிபிம்பமாயும் பெருமாளுடைய நகமும் நீயும் இருக்கிறாய் அப்படின்னு கடைசி ஸ்லோகத்திலே முடிச்சார். இன்றைய தினம் பாக்யமான பத்ததி காஞ்சன பத்ததி அப்படின்னு, காஞ்சனம்னா ஸ்வர்ணம்னு ஒரு பேர் உண்டு. இந்த பாதுகையே ஸ்வர்ணமாய் இருக்காள் அப்படின்னு ஸ்வர்ணத்தை பற்றி வர்ணிக்கும்படியான ஒரு 20 ஸ்லோகங்கள் அனுகிரகிச்சிருக்கார் நமக்கு. இதுல கல்யாண பிரகதிம் வந்தே பஜந்தீம் காஞ்சன ஸ்ரீயம் பதார்காம் பாதுகாம் சௌரேகே பதயேவ நிவேசிதாம். இது பிரதம ஸ்லோகம். இந்த பததியிலே தங்கத்தை பற்றி ஒரு வர்ணனை பண்றார். பாதுகையில வந்து எத்தனையோ கற்கள்லாம் வைரங்கள் பதிச்சிருக்கு, அது ஒரு விதமா அதை சாய்ச்சின்னு வந்தார். இப்போ இவள் சொர்ணமாவே இருக்காள் அப்படின்னு சாய்க்கிறார். இந்த பாதுகை தங்கத்தினாலே செய்யப்பட்டது, அதனுடையதான அந்த காந்தி பளபளப்பை நம்மளாலே நம் வாக்காலே சொல்லி மாடாதுன்னு ஆச்சாரியர் திருவுள்ளம் இந்த இடத்துல. இவளுடைய ஆகிருதியானது, இவள் திருமேனியானது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, எம்பெருமானுடைய திருவடியிலே சாற்றிக் கொள்ளும்படியாக அந்த திருவடிக்கு நிலைக்கு தகுந்ததாக இவள் எழுதியிருக்கா. அப்படிப்பட்ட பாதிகையை பதையேவ நிவேசிதாம். முதல்ல சொன்னது கல்யாண பிரகதியும் வந்தே, வந்தே பதத்தாலே நான் நமஸ்கரிக்கிறேன் சேவிக்கிறேன் அத்தம் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லிட்டேன். இந்த பாதிகையை நான் சேவிக்கிறேன் சொன்னார். இவள் பெருமாளுடைய திருவடி நிலைக்கும் சமமாக இருக்காள், சரியாகவும் இருக்காள், சொன்னமயமாய் இருக்காள், சொன்னமய காந்தியோடு இருக்காள் அப்படின்னு சாதிச்சார். வழக்கமாக அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார்னு சொல்லி எம்பெருமானை விட்டு பிராட்டி ஒரு க்ஷணமும் பிரிவதில்லை, பிராட்டியை விட்டு எம்பெருமானும் ஒரு க்ஷணமும் பிரிவதில்லை என்பது சாஸ்திரம். ஆழ்வாராதிகள் அகலகில்லே நிறையமென்று அலர்மேல் மங்கை உரைமாறுவான்னு மங்களாசாசனம் பண்ற பெருமாள். இப்படி திருமாவிலே எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்திலே ஒரு பிராட்டி மகாலட்சுமி உட்கார்ந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றாள். அதே போல இந்த பாதுகையை நம்ம வந்து பார்த்தாக்க அந்த மகாலட்சுமியை காட்டிலும் அந்த ஐஸ்வர்ய லட்சுமியை காட்டிலும் இவள் பெருமாள் திருவடியில் ஆசிரியப்பவளா இந்த பாதுகை மிகவும் உயர்ந்தவளா தெரிகிறதுன்னு தேசிகன் சாய்கிறார். இந்த திருவடியிலே மாத்திரம் இன்னொரு மகாலட்சுமி இங்க இருக்கா, வேற பெருமாளுடைய வேற எங்கேயும் வேற பாகத்திலும் வேற மகாலட்சுமி கிடையாது. ஒரு வக்ஷஸ்தலத்திலே ஒத்தவள் இந்த பாதுகையும் மகாலட்சுமிக்கு உபமானமா சொல்ற சுவாமி தேசிகன். எம்பெருமான் திருவடியை ஆசிரியச்சின் இருக்கா, இது உண்மையான அர்த்தம் என்னன்னு தோடுதுன்னா ஆச்சாரியர் சொல்றது அடியுன்னு தெரியல. பகவானுடைய ஸ்தானத்துக்கு இவள் தகுந்தவளா இருக்காள் அப்படின்னு ஆச்சாரியர் திருவுள்ள பத்திராந்தத்தில் பெருமானுடைய ஸ்தானம் உயர்ந்த பட்டம் தகுதி அதுக்கு இவள் தகுந்த பாத்திரமா இருக்காள் இந்த பாதுகாதேவின்னு சொல்லி அதுதான் காரணம். அதனாலே ராமாவதாரத்திலே பெருமாள் வந்து தான் உட்கார்ந்து அந்த ஆசனத்திலே அமர்ந்து அயோத்தியை ஆட்சி பண்ற பொறுப்பை தன்னுடைய ஸ்தானத்தை பாதுகாதேவிக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணார். அதனாலே மகாலட்சுமியானவள் திருமாவளவு மட்டும்தான் இருக்கா, ஆட்சி பண்றதுக்கு ஒரு ஸ்தானம் அவளுக்கு கிடைக்கல அந்த அவதாரத்தில். ஆனா பெருமாள் ராமாவதாரத்தில் பாதுகை கொடுத்தார். அதனால் இவள் அவளை விடவும் இவள் உயர்ந்தவள் அப்படி என்பதானது ஆச்சாரியால் திருவுள்ள வந்த இடத்துல. வழக்கமா ஆச்சாரியால் என்ன பண்ணோம், நல்ல ஞானம் கொடுக்கிறார் சிஷ்ய வர்க்கங்களுக்கு. அவளுடைய சுபாவத்தை நம்மளால அளவிட முடியாது. அதே போல பாதுகையும் அவர்களுடைய ஆச்சாரியாளுடைய அந்த அழகை அந்த ஞானத்தை அவர்களுக்கு இருக்கும் சிஷ்ய சம்பத்துக்கள் இத பகவானால கூட அளவிட முடியாதுன்ட்டு ஆச்சாரியால் திருவுள்ளமா அங்க இருக்கு. இது முக்கிய விஷயம் என்னன்னா, காஞ்சனமா இருக்கா தங்கமா இருக்கா பளபளப்பா இருக்கா மகாலட்சுமி காட்டிலும் இவள் உயர்ந்தவளா இருக்கா, அதனாலே பெருமாள் என்ன பண்றா அப்படின்னாக்கா அவதாரங்களிலே இந்த பாதுகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் அமர்ந்த ஸ்தானத்திலே இந்த பாதுகையை ஏழை பண்ணி பெருமாள் அரசாட்சி நடத்தினான் பாதுகா ராஜ்யம் 14 வருஷங்கள். சரியா, அப்படி இந்த முதல் ஸ்லோகத்திலே அப்படிப்பட்ட பாதுகையை கல்யாண பகுதியும் வந்தே பஜந்தீம் காஞ்சனஸ்ரீயம் அதார்காம் பாதுகாம் சௌரேகே பதையேவ நிவேசிதாம் அப்படின்னு ஆச்சாரியர் சாதிக்கிறார். அடுத்தது இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் சாய்க்கிறார். இந்த பாதுகையில இருக்கக்கூடிய தங்கம் இந்த சொர்ணமயம் அந்த காந்தி இருக்கு, இது வந்து ஒரு மின்னல் போல இருக்கு. அதாவது பெருமாளுடைய திருவடியை ஆசிரியிக்கின்ற ஒரு மின்னல் கொடி போல இருக்கு அப்படின்ற. மின்னல் அங்க இருக்கும்னா இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மேகத்தில் இருக்கும். ஆனா இவள் எப்படி வந்து பெருமாள் திருவடிக்கு வருவானேன் அப்படின்னு ஒரு சம்சயம் மனசுல வருது இல்லையா. அந்த என்னன்னு கேட்டா அந்த மேகங்கள் எல்லாம் பெருமாளுடைய அந்த வடிவழகு அந்த நிறத்தை திருடின் இருத்தான், அந்த அழகை திருடின் இருத்தான். அதனால மேகம் எங்க இருக்கும் அங்கதான் மின்னல் இருக்கும். அதனால இந்த மின்னலானது பெருமாளுடைய திருவடிக்கு வந்தது எதனால அப்படின்னு கேட்டா, பெருமாளுக்கு நிறத்தை திருடலாமோ அது தப்பு காரியம் தானே, அதுக்கு ஒரு தண்டனை பெருமாள் கொடுக்கணுமோ. அப்படி பெருமாள் நம்மளை தண்டிக்காம இருக்கிறதுக்கு இந்த மின்னல் வந்து பெருமாளுடைய சரணாகதி பண்ணி பண்ற போலே இந்த பாதுகை மேல வந்து இவா சேவிச்சு தன் அவதார க்ஷமாபணம் பண்ணிக்கும் போல இருக்குன்னு சாய்க்கிறார். இந்த இடத்துல இந்த மேகம் வந்து பெருமாளுடைய வர்ணத்தை எடுத்துண்டது அழகை எடுத்துண்டது அப்படின்னா, இவர் சுவாமி நம்மாழ்வார் திருவிடத்தில் ஒரு பாதகம் சாய்க்கிறார். மேகங்களோ உரையேறு திருவால் திருவேணு யொக்கும் யோகங்கள் உங்களை செவ்வாறு பெற்றீர். பெருமாளுடைய திருமேனியை சமமாயிருக்கிற திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர், உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு மேகத்தை பார்த்து சுவாமி நம்மாழ்வார் கேள்வி கேட்கிறார். அப்போ அவ எடுத்துட்டா மேகங்கள் பெருமாளுடைய அந்த லட்சணத்தை எடுத்துட்டா, அது திருடின்ற மாதிரி இருக்கு, அதுக்கு மன்னிப்பு கேட்கும்படியா இந்த மின்னல் பாதுகையில வந்து பிரதிபலிக்கிறது. மதுஜி தனுகாந்தி தஸ்கராணாம் தஸ்கராணாம்னு போட்ட ஸ்லோகத்துல சுவாமி திருடின விஷயம்னு போட்டார். ஜலதானாம் அபயம் விதாது காமா சபலேவதங்கிரிமாஷயந்தி பவதி காஞ்சன பாதுகே விபாதி அப்படின்னு. பாதுகே விபாதி, இப்படி திருடினதாலே இந்த பாதுகையை வந்து அந்த சொன்ன நிறத்துல வந்து மின்னல் போல ஆசிரியிக்கிறா அப்படின்னு இந்த பாசுர இரண்டாவது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அத்த அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த பாதுகையின் பேர்ல எத்தனையோ வைரக்கற்கள்லாம் பதிச்சிருக்கு, இவன் பளபளப்பா இருக்கு, தங்கம் போலே மின்றா இல்லையா, கருப்பான இயந்திரில கற்கள் இருக்கு, பச்சையிலே வந்து மரகத பச்சை இருக்கு, வெண்மையிலே முக்தா பத்ததியிலே சொன்னபடி முத்துக்கள் எல்லாம் இருக்கு. இந்த இந்திரன கற்கள் பக்கத்தை இருப்பதனாலே ஒரு பக்கம் கருப்பு ஒரு பக்கம் வெளுப்புனா வெளுப்பு தான் ஜாஸ்தி தெரியும், கருப்பு அடிச்சிடும் இல்லையா. அதனாலே உன்மேல இருக்கக்கூடியதான இந்த பாதுகையின் மேல இருக்கக்கூடியதான அந்த காந்தியானது ரொம்பவே இரண்டு மடங்கா பிரதிபலிக்குதுன்னு சாய்க்கிறேன். பவதி காஞ்சன சம்பதம் ஜனக்தி பரிபுஷ்யசி பாதுகே யதீக்ஷா அப்படின்னு 733 ஸ்லோகத்தை தேசிகன் எடுத்திருக்கார். அப்படி பார்க்கும்போது என்னன்னா, இதன் பிரதிபலிப்பாலே இந்திரநிலக்கற்கள் எல்லாம் தங்களுடைய காந்தியை இழந்து ஒரு ஓட்டாஞ்சில்லி போல இருக்கான். ஓட்டாஞ்சில்லின்னா என்ன, உடஞ்சி போன ஒரு வஸ்து, அதை பசங்க தூக்கி போட்டு விளையாடும், நம்ம பார்த்திருக்கோம் கிராமங்களிலே. இந்த தங்கம் கூட, அதாவது எது சொன்னது, இந்த தங்கத்துக்கு எல்லையில்லாத ஒரு பளபளப்பு உண்டாச்சு. அதை பார்த்த பிறகும் யாருக்கும் லோகத்திலே வந்து சாமான்யமா இருக்கக்கூடிய தங்கம் இருக்கே, இந்த தங்கமானது ஒரு ரொம்ப சாமானிய வஸ்துவாயிடுது. நம்மகிட்ட எங்கள்கிட்ட 40 சவரன் இருக்குன்னா பாதுகை போய் சேர்த்துட்டு வந்தா நம்மளுக்கு தான் தங்கமே இல்லைன்னு தோணிடும். அதுதான் ஆச்சாரியர் இல்லைங்க ஓட்டாஞ்சல்லி மாதிரி போட்டிருக்காரு இந்த இடத்துல. அப்படி வந்து அதனுடைய பளபளப்பு இருக்கு, அதுவும் ஓட்டாஞ்சல்லியும் ஒரே மாதிரி இருக்குன்னா எதுக்கும் உதவாத வஸ்து ஓட்டாஞ்சல்லி, அப்படிதான் நம்ம தங்கம் இருக்குன்னு சாய்க்கிறேன். அதனால அந்த அப்படி அப்படின்னாக்கா இந்த பாதுகையுடைய பெருமை வந்து எவ்வளோ ஜாஸ்தி பேசப்படுறது பாருங்க. அப்படி வந்து இந்த பாதுகை பெருமையை ஆச்சாரியர்கள் வந்து பேசிட்டே போறார். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், அதுல என்னன்னா, புஷ்பத்துக்கு வாசனை உண்டு, ஊதுபத்தி சந்தனாதிகள் குங்குமப்பூ இத்தியாதி வசுகளுக்கெல்லாம் இயற்கையாகவே கந்தம், சுகந்தமான கந்தம் உண்டு. சொர்ணத்துக்கு கந்தம் உண்டா சுவாமி அப்படின்னு கேட்டாக்க, நம்ம பார்க்கிற சொர்ணத்துக்கு கந்தம் அந்த வாசனை கிடையாது. ஆனா சொர்ணமயமா இருக்கக்கூடியதான என்றுமே பளபளப்பில் இருக்கக்கூடியதான இந்த பாதுகா தேவியான சொர்ணத்துக்கு கந்தம் வாசம் இருக்குன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். சதி சதிவர்ண குணே சுவர்ண ஜாதேக ஜகதிக்யாதாமசௌபராதவர்ணம் ஸ்ருதிசௌபரசாலினா ஸ்வஹேம்னா பவதி சௌரி பதாவனி வியக்ததாஸ்தம் அப்படின்னு. வித்யுதாஸ்தத்து என்னன்னா, இந்த சாதாரண லோகத்தில் இருக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கிற அப்படிதான் சொல்லணும், தங்கத்துக்கெல்லாம் பளபளப்பு இருக்கே தவிர பாதுகாதேவி மாதிரி பளபளப்பு இல்லை, இதுக்கு வாசனையும் இல்லை. அதனால இதுக்கு வந்து ஒரு மாற்று குறைஞ்சுதான் இருக்கு இந்த சொர்ணங்கள் எல்லாம். அதனால இந்த பாதுகாதேவியில ஒரு வாசனை அடிக்கிறது சொர்ணத்துல, இது என்னன்னா அது வேத வாசனையோடு கூடியதான தங்கமாக இருக்கு அப்படின்னு. ஏன்னா சாட்சாத் சுவாமி நம்மாழ்வார் வேதத்தை தான் நமக்கு பாசுரமா கொடுத்தார். அந்த திருவங்களுடைய பாதுகையும் வேத ஸ்வரூபமாவே இருந்துருக்கு. அதனால அந்த வேதமான வாசனை, வேத வாசனை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவார். துவஜமந்திர வாசனை திருமந்திர வாசனை சொல்றது உண்டு சம்பிரதாயத்துல. இங்க வேத வாசனை அடிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே வந்து சுவாமி தேசிகன் திருவள்ளப்பத்தியார் நேரத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காஞ்சன பத்ததியில வந்து சொல்லிட்டே போற. இந்த பாதியோட பெருமை வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த மகாலட்சுமி ஆனவள் பெருமாள் என்கிற இந்திரநீல கல்லை எல்லையில்லாமல், அதாவது உயர்ந்ததான உன்னுடைய தங்கத்திலே கட்டி தனக்கு ஆவரணமா போட்டுருக்காளாம். நம்ம பார்த்திருக்கோம் பெருமாள் வந்து தங்கத்தில தாளா சாத்திக்கிறார், பதக்கம் ஹாரங்கள்லாம் சாத்திக்கிறார், அதுல மகாலட்சுமியினுடைய அந்த ஸ்வரூபம் இருக்கும். பிராட்டியும் பெருமாளுடைய உருவம் பதிச்ச அந்த திருமேனிய தன் கழுத்தில் போட்டுக்கிறார். நம்ம நிறைய திவ்யதேசங்கள்ல அர்ச்சாமூர்த்தியிலே பார்த்திருக்கோம். அது அது அந்த தங்கம் என்னன்னா, இந்த பாதுக கொடுத்த தங்கமா அது சொல்றாரு எங்க இடத்துல. பரிசுத்தேன பிரதிபன்ன மயூர கண்டதாம்னா பரிசுத்தேன பதாபனி ஸ்வகேன கமலா ஸ்தனபூஷணோஜிதம் தது பவதி ரத்ன பவதி ரத்னம் அலங்கரோதி ஹேம்னா அலங்கரோதி ஹேம்னா. அவள் பூஷணமா அணிஞ்சிட்டு இருக்கா, ஒரு ஆபரணமா இருக்கு. உன்னுடைய தங்கத்தாலே பண்ணப்பட்டதான விஷயங்களை இந்திரநிலக்கல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உயர்ந்ததான உன் தங்கத்தை தங்க கட்டியே அதுல ஒரு ஆபரணமாக்கி அவர் அணிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு. பவதி ரத்னம் அலங்கரோதி ஹேம்னா அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து அலங்காரம் பண்ணுகிறாய், உன்னுடைய தங்கத்தாலே பிராட்டுக்கும் பெருமாளுக்கும் நீ அலங்காரம் பண்ணுகிறாய் அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல காட்ட ரொம்ப அற்புதமாக காட்டு. அடுத்தது என்னன்னா, இந்த பாதுகையானவள் ரொம்ப பளபளப்பா இருக்கா சொன்னத்துல மின்றான்னு சொல்லினு வர, எம்பெருமான் எப்படி இருக்கான் நீருண்ட மேகம் போல, எம்பெருமான் நீலமேக சாமலன் கிருஷ்ணன் சொல்லாளே அத மாதிரி கருப்பா பெருமாள் எழுதியிருக்கார். அப்படி இருந்தாலும் இந்த பிராட்டி இந்த பாதுகாதேவி மேல இருக்கக்கூடியதான அந்த சொர்ணமான காந்தி அது பெருமாள் மேனிலே வந்து படும்போதும் எம்பெருமான் திருவுருவமானது முழுதுமே தங்கமாயிடுது அப்படின்னு, முழுதுமே தங்கமாயிடுது. இது எப்படின்னா, பாட்டுக்குரிய பழையவர் ஆகிய மூன்று ஆழ்வார்கள் புகை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார். இந்த புகை ஆழ்வார் என்ன பண்ணார், லோகத்தினுடைய இருளை போக்கினார். பேயாழ்வார் மனசில் இருக்க இருளை போக்கினார். புற இருள் அகையிருளானது வந்து வெளியில போனதுனாலே நமக்கு உண்மையான பெருமாள் யாருன்னு தெரிஞ்சுட்டோம். சொன்னார் பேயாழ்வார் சாதித்த முதல் பாசுரம், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழு மறுக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் என்று சொன்னார். திருக்கண்டேன்னா முதல்ல பிராட்டிய பார்த்தார், அவள் வந்து பொன் மேனியா இருக்கு. பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் அப்படின்னர். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் சொல்லிட்டு திகழுமருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழி. இவள் காந்தியினாலே அந்த கருப்பார்க்க பெருமாள் என்ன பண்ணா, அவருடைய சங்க சக்கரம் முதல்ல சேவை சாய்ச்சது, அப்புறம் பெருமாள் சேவை சாய்ச்சாராம். இந்த மொத்தமே காந்தியும் பெருமாளுக்கு போயிடுத்து எல்லாம் எடுத்துட்டு. அதே போல இந்த பாதுகாதேவும் சாட்சாத்து பிராட்டி தானே, அதனாலே தன் ஸ்தானத்தை பெருமாள் அவளுக்கு கொடுத்தேன்னு முதல் ஸ்லோகத்திலே கல்யாண பகுதி மந்தே ஸ்லோகத்தை சாய்ச்சார் இல்லையா சுவாமி தேசிகன். அதனால எம்பெருமான் திருமேனி முழுவதுமே பிராட்டியோட நிறத்தை ஒத்து இருந்தது அப்படின்னு சாய்க்கிறார். இன்னொரு விஷயமும் அங்க சாய்ச்சார் சுவாமி, காந்தியா பரம்புருஷம் ஆபர்ணகாசா சுவர்ணம் கர்த்தும் சமாத்மசி காஞ்சன பாதரக்ஷே அன்னாதிசயம் திசதியா வினதசிய தூராது அப்படின்னு போட்டுட்டு, இந்த சிவனுடைய சிவன் வந்து இந்த தூரத்திலேருந்து சேவிக்கிறார், பெருமாளையும் பாதிக்கையும் சேவிக்கிறார். அப்போ அது வந்து இந்த பாதுகையினுடைய திருமேனிலே இருந்து வீசுகின்றதான சொன்னமான காந்தியானது அவர் தலையில பட்டுதான். அப்போ அவர் தலையில இருக்கும் சந்திரன் எப்பயுமே வெளுப்பா இருக்கக்கூடியவன். அதை பார்த்தாக்க அது வந்து ஒரு கொன்னைப்பூ மாறி தங்க நிறத்திலே மாறி கொன்னைப்பூவை சொருகினது போல இருக்கு. அது எதனாலேனா இந்த பாதுகையினுடைய திருவடி சம்பந்தத்திலே இருந்து வரக்கூடியதான சொன்னமயமான காந்தியினாலே அப்படின்ட்டு தேசிகன் வந்து இந்த பாதுகையின் பெருமையை காட்டி எம்பெருமா பினாட்டிக்கிட்டேந்து வந்த அந்த காந்தியினாலேதான் பெருமாளுடைய கருப்பு நிறமும் சொன்னமயமா சேவை சாதிக்கிறது அப்படின்னு தேசிகன் திருவள்ளபத்திர எழுந்தார். அப்புறம் இன்னும் சில ஸ்லோகங்கள் எடுக்கிறார். அதுல என்ன விசேஷம்னா இந்த பெருமாள் வந்து ஆடிப்பெருக்கு உற்சவம் நடக்கும் ஸ்ரீரங்கத்துல இல்லையா. அப்போ ஸ்ரீரங்கநாதன் வந்து காவேரி கரைக்கு ஏறுறது வழக்கம். காவேரி கரைக்கு ஏழும் போது அப்படின்னா இந்த பெருமாள் பாதுகா சாத்தியம் தான் ஏழுறது. ஏற்கனவே பாதுகா தேவி சொன்ன நிறத்திலே இருக்கான்னு பேரு. காவேரிக்கு வந்து பொன்னி நதினு ஒரு பேர் உண்டு. சமீபத்தில் எல்லாம் நிறைய அந்த பொன்னி நதியை பத்து சினிமா நிறைய காட்டினான். இப்ப எம்பெருமான் அந்த ஆடிப்பெருக்கு உற்சவத்துக்கு பாதுகை சாத்தின் ஏழும் போது இவருடைய பாதுகாதேவின் மேல் இருக்கக்கூடியதான சொன்னமானமான காந்தி அந்த காவேரி தீர்த்தத்தில் பட்டதனாலே அவளும் சொன்னவயமாக ஜொலிக்கிறாள். அதனாலே அவளுக்கு பொன்னி நதினு வந்ததுன்ட்டு விஷயம் இதுல ஸ்லோகத்தில் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். என்னன்னா அதாவது புண்ணியம் விபூஷ தேவிய தவதியும் புலினம் ததியம் அப்படின்னு அந்த இடத்தை கொடுக்கிறார். ஏன்னா இந்த பாதுகையோட தங்கத்தினாலே இந்த பொன்னிநதி மணல் கொண்டுள்ள எம்பெருமான இந்த பாதுகையை சாத்தின் எழும் போது இந்த காவேரியானவள் என்னன்னு கேட்டா அவளுடைய திருமேனியிலும் இந்த தன்ன தங்கமயமான அந்த ஒளிப்பட்டு அவளும் தங்க ஆறாக ஓடுகிறாள். லேபே அடைந்தது அப்படின்ட்டு சாய்கிறார் சுவாமி தேசிகன். புண்ணியம் விபூஷிதவதி புலினம் ததியம் அப்படின்னு அந்த 739 ஸ்லோகத்தில் ஒரு வரி அதுல இருந்து விஷயத்த சாய்ச்சிருக்க. ஏன்னு கேட்டா அந்த ரங்கநாதன் என்பவர் எல்லையில்லாத பெருமை பெருமாளுக்கு உண்டு. அவர் புருஷனா இருக்க ரொம்ப பெரிய மனுஷனா பெரிய பெருமாள்னு பேர் எடுத்திருக்க. சிவன் நாராயண் அவரே தான். அவரை தவிர மற்ற எல்லாரும் ஸ்திரீபாவம் தானே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த பெருமாள் ரங்கநாதனை வந்து ஆராதித்தவர் இன்னொரு பெருமாளான ஸ்ரீராமன். அவ வம்சத்தாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள். அப்படி இருந்தாலும் இந்த சுவாமி நம்மாழ்வார் பாடப்பட்டதுனாலதான் அவருக்கு இப்படிதான ஒரு பெருமை வந்தது அப்படின்ட்டு சொன்ன. ஏன்னா இந்த காவேரி எப்படி பொன்னி நிறம் கிடைச்சதோ பாதுகையாலே, அப்படி பாதுகையான சுவாமி நம்மாழ்வார் பாடுவதாலே ஸ்ரீ ரங்கநாதனுக்கு பெரும் பெருமை ஏற்பட்டது என்று உபமா அலங்காரமாக தேசிகன் இங்க வந்து அந்த அந்த பாசுரத்தில் வந்து எடுத்து காட்டார். அடுத்தது இன்னும் சில விஷயங்கள் சொல்றார். என்னன்னா இந்த ரங்கநாதன் இவளை சாத்திந்து காவேரியின் புது வெள்ளத்திலே கடாட்சிப்பதற்கு ஏழ்றர். இந்த ஆடி 18 இருக்கு நினைச்சுக்கலாமே. அப்ப ஏழ்றர் ஏழும் போது இவளுடைய காந்தி அந்த பாதுகையினுடைய தங்க நிறமான காந்தி அந்த காவேரியிலே பரப்புறது. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்தை என்ன பண்ணர், தங்க நிறமாவே ஆயிட்டா அங்க வந்து அவளுக்கும் பொன்னி நதி அப்படின்னு காவேரிக்கும் ஏற்பட்டதுன்னு தேசிகன் சாய்ச்சார். இந்த ஸ்லோகத்தை என்னன்னா அப்போது காவேரி மூடிய தங்கத்தாமரை பூத்தது போல இருக்கு அப்படின்னு சொல்ற. இந்த தங்கத்தாமரை பூத்தது போல இருக்கு. நாதே பதாபனி நிசாமயதும் பிரவர்த்தே ஆத்மீய காஞ்சனருச்சா பவதி விதத்தே ஹேமாரவிந்த பரிதாம் இவ ஹேமசிந்தும். ஹேமம்னா தங்கம். மொத்தமே இந்த காந்தியினாலே காவேரி தீர்த்தமானது அந்த தீர்த்தம் மொத்தத்தையும் தாமரை புஷ்பத்தாலே தாமரை கொத்து புஷ்பத்தாலே மூடியது போல இருக்கிறது அப்படின்னு இந்த சுவாமி தேசிகன் நமக்கு இந்த ஸ்லோகத்தை அற்புதமா எடுத்து காட்டு. என்னன்னு கேட்டா ஆழ்வாருடைய பாசுரங்களை இந்த சொல்லும் போது அது சாதாரணமா ஒரு ஜீவாத்மாவா இருக்கும். பெருமாளை பத்தி பாடிய பாசனங்கள் ஆழ்வார் சொல்லியிருக்கு. அந்த பாசனங்கள் நம்ம பண்ணும்போது மனசுல கொஞ்சம் ஒரு சந்துஷ்டி, ஒரு பகவத் பக்தி ஏற்படுறது நமக்கு, ஒரு மனசுல வந்து துளித்து பூத்தா மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு அனுபவம் ஏற்படுறது. அதை தான் இங்க உருவப்படுத்துற இந்த பாதிகை மேல வர காந்தியானது காவேரி தீர்த்தத்தில் பட்டவனே மொத்தமுமே தாமரை பூங்கொத்துக்கள் போலே அந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த விஷயத்தை காட்டுறார் நமக்கு. அடுத்தது இன்னொரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், கனக ருச்சிதவண்ணாம் பாதிகே சக்கிய சிந்து ஸ்ரீயமிவ மகனீயாம் சிந்துராஜஸ்ய பத்னி ஸ்வயமிக சவிதஸ்தா சௌமிய பாஜாத்ருயுக்தாம் உபசரதி ரசேனேத்வாம் அபத்யாபிமானாத் அப்படின்னு போட்டுக்க. என்னன்னு கேட்டாக்கா, ஸ்ரீ ரங்கநாதன் இந்த பாதிகையை சாத்திண்டு காவேரிக்கு எழுந்துருளகாரத்திலே இந்த காவேரி வந்து சமுத்திரராஜனுடைய மனைவியா சொல்றான். அந்த சமுத்திரத்திலே அவதரிவித்தலானவள் இந்த மகாலட்சுமி நம்ம பிராட்டி. அதனாலே காவேரிக்கு புத்திரியான ஸ்தானம். இந்த மகாலட்சுமி பெருமாள் தன் வக்ஷஸ்தலத்திலே தரித்ததனாலே சமுத்திரராஜனுக்கும் காவேரிக்கும் பெருமாள் ஜாமாதா மாப்பிள்ளை ஸ்தானமாறர். அப்போ பெருமாள் இந்த காவேரிய அந்த பாதுகையை தரிச்சுண்டு காவேரி சமீபமாக எழும் பொழுது மாப்பிள்ளையோடு சேர்ந்து அவ ஆத்து பொண்ணும் அவ வேட்டாத்துக்கு வருவது போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த காவேரியானு உபச்சாரம் பண்றாளாம். என்னன்னு கேட்டா, இந்த பாதுகையை மகாலட்சுமி சுரூபம் அப்படின்னு உருவகப்படுத்திண்டு மகாலட்சுமி போலே இவளும் சிவப்பா இருக்காள், அதே போல சகல லோகமும் உன்னை கொண்டாடுகிறபடியாலே இந்த பாதுகையை கொண்டாடுகிறபடியாலே இந்த நிறமும் நீரும் நிறமும் எப்படிக்கும் மாறாது இல்லையா. ஒரு தங்கவயமா இருக்குன்னா தங்கவயம் கருப்பா இருந்தா கருப்பா போயிடுங்க, கையில் எடுத்தாலும் அதே தான் இருக்க போறது. ஒரு க்ஷணங்கூடம் இந்த தேவியானவள் பாதுகா தேவியானவள் தன் பர்த்தாவான ஸ்ரீ ரங்கனை விட்டு க்ஷணமாத்திரமும் பிரிவதில்லை. எப்படி நீரிட இருக்கிற நிறமானது அப்படியே இருக்கோ அதை போலே இவள் வந்து க்ஷணமாத்திரம் பிரிவதில்லை அப்படின்னு சாகிற அந்த பெண் என்ற அபிமானத்தாலே காவேரி ரங்கனா விட்டு பிரியறதில்ல. தன் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண, அவ சர்வதா வந்து திருவரங்கத்தில் ஓடிண்டேதான் இருக்கா, ரெண்டு பக்கமும் ஓடி, இந்த பக்கம் கொள்ளிடமாகவும் அந்த பக்கம் காவேரியாகவும் சர்வதா ஓடினு பெருமாள் உற்சவங்களுக்கு தீர்த்த யானை மேல வருது. அந்த ரெண்டு கொள்ளிடத்திலேருந்து வருது, காவேரியிலேருந்து வருது, பெருமாள் ஆடிப்பெருக்கு இத்தியாதி உற்சவங்கள் எல்லாம் அங்கேருந்து தீர்த்த எடுத்து வந்து கண்டவர்கள பெருமாளும் அந்த கயிறுக்கு ஏழி அனுகிரகிக்கிறேன் இல்லையா. அதனாலே திருவரங்கனை விட்டு எப்படி பாதுகாதேவி பிரிவதில்லையோ அதை போலே ஸ்ரீரங்கன் திருவடிவாரத்தை விட்டு இந்த காவேரியும் பிரிவதில்லை அப்படின்னு அற்புதமாக சாய்க்கிறார். அந்த வர்ணமானது பிரியாது அந்த அந்த திருமேனியிலேருந்து, பாதுகையை விட்டு சொன்ன வர்ணம் பிரிவதில்லை, பாதுகையும் பெருமாளை பிரிவதில்லை. இவா ரெண்டு பேரை விட்டு எங்க போவா, பொண்ணும் அவளை பக்கத்துல இருக்கா, அதை விட்டுட்டு யாரெங்க சுவாமி போவா, அதனால அவளே பக்கத்தே இருக்கா அப்படின்னு அற்புதமாக சுவாமி தேசிகன் வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது நமக்கு புரியும்படியாக, அதே சமயத்தில் பாதுகையும் பெருமையும் பேசும்படியாக அற்புதமா சாதிக்கிறார் அந்த இடத்துல. அடுத்து சில ஸ்லோகங்கள் எடுக்கிற என்னன்னு கேட்டா, இந்த பாதுகை தேவை சாத்தின்னு பெருமாள் வந்து வெளியே ஏழ்ற பெருமாளிடத்துல வந்து ஆசை உள்ளவா, என்னன்னா தங்கத்திற்கு ஆசைப்பட மாட்டா, அந்த தங்கத்தை திருணமா மதிப்பா, ஒரு புல்லாதான் மதிச்சுட்டு போவா. பகவத் பக்தியிலே திளைச்சிட்டவா புல்லா மதிக்கக்கூடிய நம்ப இல்ல. ஆச்சார புருஷாள் ஆழ்வாராதிகள் சுவாமி தேசிகன் தங்கத்தை வந்து தள்ளி விட்ட தர்ப்பத்தால அப்படிப்பட்டவா, அப்படிப்பட்டவாளுக்கும் கூட என்ன அப்படின்னா, இந்த புல்லை கூட தங்கமாக நினைக்கும்படி செய்கிறாய் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சாய்கிறார் சுவாமி தேசிகன். திருணபபி கதனம் தே ஜானதே து பிரகாசைஹி அப்படின்னு போட்டார். கனகமபி திருணம் ஏ மன்வதே வீதராகாஹா திருணபபி கணம் தே ஜானதே தொப்பிரகாசைகி, உன்னுடைய பிரகாசத்தாலே இந்த புல்லு கூடம் தங்கமா மாறுறது அப்படின்னா இந்த காந்தி எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்டதான ஒரு பிரதிபலிப்பு, உன் தங்கத்தின் காஞ்சையிலாலே பச்சை புல், அது கூட அத படும்போது கூட என்ன ஆறுதுனாக்கா அதுவும் சொர்ணமயமா ஆயிடுறது அப்படின்னா. அதாவது இந்த ஆராதனத்துக்கு வந்து சில இடங்கள்ல இருந்து அருகம்புல் உபயோகப்படுத்துறான் இல்லையா, அப்ப சேர்க்கும் போது பார்த்தா இந்த பாதிகளுடைய பளபளப்பாலே தூரக்கேந்து பச்சாத்தனியம் பாதுக்கு கிட்ட போகும்போது அது சொர்ணமயம் ஆயிடுறதான். அது அப்படிப்பட்டதானே என்னன்னு கேட்டா இது வந்து தாத்பரியார்த்தம் என்ன ஆழ் ஆச்சாரியால் சாதிக்கிறானாக, இதுல வந்து ஒரு சாமான்யமான பிறப்பு, ஒரு இழப்பமான பிறப்பிலே ஒருவன் பிறந்திருந்தாலும் நல்ல ஆச்சாரியால் அனுகிரகத்தாலே, அனுகிரகம் தான் இந்த பாதுகையோட காந்தி, அனுகிரகத்தாலே அவ அந்த விஷயத்தை மனதில் சுவீகரிச்சின்ற அந்த அனுகிரகத்தை மனதில் வாங்கின்றார்னா அவளுக்கு நல்ல ஞானம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தாத்பரியம். புல்லை கூட சொன்னமா மாத்தும் அந்த வர்ண ஜாலம், அந்த வந்து என்ன சொல்றாது அந்த சொன்ன அந்த ஒரு சூத்திரம் இருக்கே ரசவாதத்து கூட இந்த பாதிகாதேவியினுடைய அந்த காந்தியானது பண்றது. அதே போல சாமானிய ஒரு வர்க்கத்திலே பிறந்திருந்தாலும் ஒரு ஆச்சார சம்பந்தத்தாலே அவனுக்கு நல்ல ஞானம் ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் ஒரு உபமா அலங்காரமா இந்த நம்முடைய சம்சார வாழ்க்கையும் சாமானிய பிரிவையும் இந்த சொர்ணத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்லோகம் நமக்கு வந்து அற்புதமாக சாய்ச்சிருக்கேன். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் என்னன்னா, இந்த பாதுகா தேவி இருக்கா அது சொன்னமயமா இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு சொர்ணத்துல ஒரு 10 கிராம் தங்கம் வாங்குறோம் அப்படின்னாக்கா அதுல வந்து சுத்தமான தங்கம் இல்லை, அதுல கொஞ்சம் ஆபரணம் பண்ணோம்னா அதுல செப்பு கலந்துருக்கும், இதர லோகங்களை உலோகங்கள் எல்லாம் கலந்துதான் அதுல சேர்ந்து வருது. செம்புகள்னு கொஞ்சம் வெள்ளி 1% இருக்கும், அதெல்லாம் கலந்துதான் இருக்கும். அப்ப ஆபரணம் பண்ணப்படும் சுத்த தங்கமானது கட்டியா இருக்குமே இதுல பணி செய்யப்பட்ட விஷயங்களுக்கு அது உபயோகப்படாது. அப்படியேதான் புடம் போடாத தங்கம், ஆனா அது இது பண்ணணும்னா புடம் போட்டு எடுத்து பரிசுத்தப்படுத்தணும்னாக்கா அதை வந்து நம்ம நெருப்புல காட்டுறோம் அக்னியிலே காய்ச்சறோம் இல்லையா, புடம் போட்டால்தான் அந்த சொர்ணமயமானது அந்த சொர்ணமானது சுத்தமாறுது நமக்கு. அந்த தங்கத்திற்கு அழுக்கானது மற்ற லோகங்களை சேர்க்கலாம் வெளியில போயிடுறது சரியா. இது வந்து லோக நீதி. ஆனா இந்த பாதுகாதேவி பாருங்க, இவள் சொர்ணமயமா இருக்கா, இது சொர்ணத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அக்னியின் சேர்க்கை தேவைப்படுறது இல்ல. ஆனா இந்த பாதுகாதேவி பெருமாள் திருவடி ஆசிரயிக்கிறார், அதனாலே ரொம்ப பவித்திரம் இவள், இயற்கையாவே பவித்திரம், பெருமாள் சம்பந்தம் இருக்கு, பவித்திரம் பவித்திரம், இன்னும் ரொம்ப பரிசுத்தமானவள். அவள்கிட்ட அப்பழுக்கே கிடையாது, அவளுக்கு எதுக்கு இந்த அக்னி தேவைப்படுறது, தேவையில்லை. இவளாலேதான் மத்தவா சுத்தப்படுத்தப்படுகிறாள் இல்லையா, அந்த அனுகிரகத்தாலே நம் பாவங்கள்லாம் கழியும் போது தங்கத்திற்கு அசுத்தி போகாதான, அதனாலே சொன்னாருங்க. என்னன்னு கேட்டா இந்த இடத்துல சொல்லும் போது இந்த அக்னி தேவன் வந்து பெருமாளை சேவிக்க வரான், சேவிக்க வந்தவொடனே பாதுகை சேவிக்காம பெருமாளை சேவிக்க முடியாது. ஏன்னா சேவை என்பது திருவடிக்கு தான், சேவிச்சு எழுந்தப்புறதான் பெருமாளுடைய நாபிக்கமலம் அப்ப திருமார்பு மகாலட்சுமி சங்க சக்கரம் திருவமண்டலம் வதனம் திருவபிஷேகம் சேவிக்க போறோம். முதல்ல சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணும்போது திருவடிக்கு தான் நம்ம சீரஸ் போடும். அப்படி அக்னிதேவன் இந்த பாதுகை கிட்ட வரும்போது பாதுகையினுடைய இந்த சொர்ணமயமான அந்த காந்தியானது எல்லாத்தையும் சுட்டி எரிக்கக்கூடியதான அக்னிதேவன் இருக்கானே, அந்த அக்னிதேவனையும் இந்த பாதுகாதேவி தனது காந்தியினாலே பரிசுத்தப்படுத்துகிறாள். கதம் கனக பாதுகே கமலலோச்சனே சாட்சினி தொழில் பரிசுத்ததா பூதபுஜோபி ஜா கஞ்சத்தே அப்படின்னு போட்டார் 747வது ஸ்லோகத்தை. எல்லாரும் தங்கத்தை சுத்தப்படுத்த அக்னியில போடுவா, அப்பேற்பட்ட அக்னியானவனே உங்கிட்ட வந்து தன்னை சுத்தப்படுத்தின்னு போறான், தங்கம் வந்து அக்னியை சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்ற. அதாவது ஒருவன் வந்து லோகத்துல வந்து எவ்வளவு துஷ்டனா இருந்தாலும் ஒரு நல்லவாளுடைய சேர்க்க கிடைச்சதுன்னா அவனுக்கு நல்ல சம்சர்க்கம் கிடைச்சா அவனும் வந்து ஒரு நல்லவன் ஆயிடுவான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வந்து சுவாமி தேசிகன் வந்து சாதிச்சிருக்கார். இதுல வந்து ஒரு இன்னொரு விஷயம் சொல்றது, இந்த மகாபாரத ஆதிபர்வான்னு ஒரு இடம் வருது இல்லையா, இந்த காண்டவ வனம், அங்க வந்து துர்வாச ரிஷி அந்த ஹோமம் பண்ணும்போது 12 வருஷம் தொடர்ந்து அக்னிக்கு ஆகுதி பண்றார், நெய்யால 12 இருக்கார். அந்த அவிசயம் வந்து அக்னிதேவன் வாங்கிட்டு இருக்கார், வாழ்ந்தாலே வயிறு முழுக்க ஒரு மந்தமாயிடுது. இத நம்ம உருக்கணும்னா பெரிய ஒரு அக்னி கொண்டு வந்துதான் பண்ணணும், இவரால முடியல. உடனே பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றார், சுவாமி எனக்கு இவ்வளவு ஆகுதி 12 இருக்கார், 12 வருஷ காலம் அடியேன் வந்து இந்த ஆகுதியை சீகரிச்சுட்டு இருக்கேன், எனக்கு திருவயிறு மந்தமா போச்சு, இது நான் எதையாவது எரிச்சாதான் முடியும் சுவாமி, எனக்கு ஒரு ரெஸ்ட் தேவை அப்படின்னு பெருமாள் சரி பண்ணிக்கோன்னு சாய்க்கிறான் கிருஷ்ணன். அப்படின்னும் போது இவன் அந்த கை அந்த வேலையை பண்ண விடாமல் மேலே வந்து மழை பெழிஞ்சு இந்திரன் வர்ஷிக்கிறான், மழைய பெஞ்சு பண்ண முடியாம பண்ணான். பெருமாள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, இந்த அக்னி பண்ண சரணாகதியின் பலனாக அவனுக்கு ஒரு உபாயம் பண்ண, அர்ஜுனனை வச்சு மேல ஒரு அந்த அம்பால ஒரு விதானம் கட்டி இந்த காண்டாவனத்துல, காண்டாவனம் என்பதோர் காடு அப்படின்னு ஆழ்வாரதி மங்களாசாசனம், அது மேல கட்டி இப்ப நீ எரிடா எல்லாத்தையும் அப்படின்ட்டு பெருமாள் வந்து அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டார் அந்த இடத்துல வந்து. அப்போ அப்படியாக அக்னி பண்ண சரணாகதியினுடைய ஒரு பலனாக எம்பெருவானவனுக்கு உபாயம் பண்ணி அர்ஜுனனை வச்சு மேல விதானம் கட்டி துளி திருணம் துளி கூட மழை வந்து அந்த காண்டாவனத்துல வந்து விழாதபடிக்கு பண்ணி பெருமாள் அவனுடைய அக்னி பண்ண சரணாகதிக்கு ஒரு பலன் கொடுத்து நீ அழிச்சுக்கோடான்னு சொல்லி அந்த யார் யாரத்துக்கு முன்னாடி பெருமாளிடத்தை சரணாகதி பண்ணி அந்த வனத்துல இருக்கிறவா வந்து எங்களை உயிரை காப்பாத்துன்னு சொல்லி அக்னி அழிக்க போறான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாலோ அவளெல்லாம் பெருமாள் நகர்த்தி வச்சுட்டு அக்னிக்கு ஒரு ஹேது பண்ணார் அந்த இடத்துல. அப்போ அக்னிக்கும் தன்னை பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுறது, அவர் பரிசுத்தரா இருந்தாலும் பரிசுத்தப்படுத்தி பெருமாள் உபாயம் தேவைப்படுறது, பெருமாள் அந்த அனுகிரகம் தேவைப்படுறது இல்லையா. அதனாலே இந்த விஷயம் பாதுகை விஷயத்தை இந்த அப்படியே இந்த சீனங்க கொண்டு வந்தாக்க நமக்கு என்ன தெரியறது அப்படின்னாக்கா, இந்த அக்னிதான் எல்லாத்தையும் அழிச்சு இதுபடுத்தும், அந்த அக்னிக்கே ஒரு சுத்தம் கொடுக்கணும்னா அங்க காண்டாவனத்துல பெருமாள் அனுகிரகம் பண்ணார், இங்க சொர்ணமயமாயிருக்கக்கூடியதான பாதுகாதேவியானவள் இந்த அக்னிக்கும் அவனை சுத்தப்படுறதுக்கு இவர் அனுகிரகம் பண்றாள் என்பதானதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தமா அந்த இடத்துல நமக்கு வந்து தெரியுது. அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம், எல்லா ஸ்திரீகளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. என்னன்னு கேட்டா இந்த நவகிரக பிரீத்தின்னு ஒன்னு சொல்லிட்டு இருக்கா, எல்லாரும் பெருமாளை விட்டுட்டு இதர தேவதைகள் நவகிரகங்களையும் போய் இந்த கிரகம் சரியில்லை அந்த கிரகம் சரியில்லை, இங்க ராகு பிரீத்தி பண்ணு கேது பிரீத்தி பண்ணு ஜோசியக்காரெல்லாம் எழுதி கொடுக்குறான். எல்லாம் வைஷ்ணவா இருக்கிறவா வந்து இந்த சன்னதிகளுக்கு போறது இல்லையா சங்கல்பம், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த இடத்துல. அதனாலே சுவாமி தேசிகன் என்ன பண்ண 79 வருஷம் முன்னாள் இந்த காஞ்சன பத்ததி எழுதும் போது எல்லா நவகிரகங்களையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்லோகம், அதுக்கு அப்படி அத்தனை நவகிரக பிரீத்திகளே உண்டான அந்த அனுகிரகமானது இந்த ஒரு ஸ்லோகத்தை சேவிச்சா நமக்கு வந்து ஆத்துல இருந்தே மொத்த அந்த பிரீத்திக்கு பண்ணா மாதிரியும் ஆயிடுச்சு, பெருமாள் ஒத்தனை எல்லா நவகிரகங்களுக்கும் கொடுப்பான் அப்படின்னு அனுகிரகம் பண்றதுக்கு தேசிகன் ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கார். கனகரோஜிதா காவியாக்கியாதா சனை சரணோஜிதா சுத குருபுதா பாஸ்வத் ரூபா துஜாதிபசே சேவிதா விகித விபாவா நித்தியம் விஷ்ணோகோ பதே மணிபாதுகே தொமசி மகதி விஸ்வேஷாம் நகா சுபா கிரகமண்டடி அப்படின்னு 749வது ஸ்லோகம். இதுல ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனியா அர்த்தங்கள் சாச்சிருக்கார். அப்படின்னா கனகம்னா தங்கம்னு எல்லாருக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், அது அங்காரகன் அப்படின்னு சொன்னான், ருச்சிரான ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னான். காவ்யா கியாதா அப்படின்னா காவியமானது ஸ்ரீமத் ராமாயணம் பாரதம் இத்தியாதிகள் எல்லாம் அது எதை போல இருக்குன்னா அத சுக்கிரனுக்கு சமமா சொல்றார் இங்க தேசிகன் ஆச்சாரியால் சொல்றான். ஆக்கியாதானா சொல்லப்பட்டதாயும் சனைஹீனா சனை சனைனா மெதுவா மெதுவான்னு அர்த்தம். அப்போ சனை சரணா அதாவது கச்சதின்னு சொல்லும் போது நட அப்படி சொல்ற மாதிரி, சர அப்படின்னா நடக்கிறதுன்னு அர்த்தம், சக்காரம் போட்டு சொன்ன சரண அப்படின்னா நடக்கிறதுன்னு சஞ்சாரம்னு அர்த்தம். சனைச்சரணன்னு சொன்னா சனி பகவானுக்கு பேர், சனை சனீஸ்வரன் தான் சனைச்சரன்னு இங்க தேசிகன் காட்டிருக்கார். இந்த இடத்துல உச்சிதா தகுந்தோளாயும் ஸ்ரிதா அடையப்பட்டிருக்கிறதாயும், அடுத்தது ஸ்ரித குரு புதா, குருவை சொன்னர் வேண சொன்னர் புதனை சொன்னர் என்னன்னா, அதான் புதன்னா ஞானத்துக்கு அதிபதி வித்வான் அதிபதி, குருனா பிரகஸ்பதி அதிபதி புதன் இல்லையா, அது காட்டினர். இப்படி பாஸ்வத்துனா பாஸ்கரகான பிரதிபலிப்பவன் அர்த்தம், பளபளப்பாயும் இந்த ரூபங்களை உடைத்தாயும் இருக்குதான சூரியன் பாஸ்வதூபா சூரிய ரூபமாயும் திகாஷிதா அப்படின்னா பிராமண சேட்டம், அதுக்கு சந்திரன் சொல்ற அந்த இடத்துல சேவிதா சேவிக்கப்படும் நித்தியம் நித்தியம் புனப்புனகா நித்தியம் நித்தியம் விஷ்ணோகோ பெருமானுடைய திருவடியை, அப்படி பண்ணப்பட்ட சம்பந்தத்தை உடைத்தா இருக்கக்கூடியதான மகதி ரொம்ப உயர்ந்தவளான தொம் பாதுகை, எங்கள் எல்லோருக்கும் சுபகா சகல க்ஷேமங்களையும் கிரகமண்டலி நவகிரக கூட்டமாயிருந்து அனுகிரகம் பண்ற இந்த பாதுகா தேவினா, இந்த பாதுகா தேவியில நவகிரகங்களுடைய அந்த நிறங்களும் இருக்கு, எல்லா நிறத்திலையும் பாதுகையில வந்து நமக்கு வந்து அந்த கலர்ல எல்லாம் இருக்கு. இவாளுடைய நவகிரக கூட்டத்தினுடைய ஒரு சமூகமாய் இந்த பாதுகா தேவி வந்து நமக்கு இருக்கா, அதனால் இவளை சேவிச்சாலே அவளை சேவித்தது போல இருக்கு அப்படின்னு சொன்னது. இவ பேர்ல என்னென்ன இருக்குன்னா தங்கம் இருக்கு, ராமாயண பாரதம் முதலான காவியங்கள் உன்னை பற்றி சொல்றது, பெருமாள் சஞ்சரிப்பதற்கு நீ உதவியாயிருக்க, சகல ஆச்சாரியாலும் எல்லா வித்வானும் உன்னதான் வந்து எப்பயுமே சேவிச்சுருக்கா, சூரியன் போல மிகவும் பளபளப்பாயும் அதி தேஜஸ்வியாயும் நீ இருக்கமா, உயர்ந்ததான பிராமணோத்தவர்கள்லாம் எல்லாம் உன்னை வந்து சரணடைகிறா, உன்னாலே பெருமாளுடைய திருவடிக்கு ஒரு விசேஷமான பெருமை எப்பொழுதும் நித்தியம் நித்தியம் ஏற்படுறது, அப்பேற்பட்டதான உயர்ந்ததான தேவியா இருக்கக்கூடிய நீ உலகங்களுக்கும் அந்த நவகிரகங்களால ஏற்படுகிறதான உபதிரவம் இருக்கு, அந்த ஒரு ஹிம்சை இருக்கு, அந்த கஷ்டங்களை போக்கி எல்லோருக்கும் சௌபாகியங்களை நீ அனுகிரகம் பண்ண வேண்டும், நீ அனுகிரகம் பண்ணுகிறானே எதிர்க்கிற வியாக்கியானத்தில் அப்படின்னா, இவாள் இந்த பாதுகையை சேவிச்சாலே போரும் நமக்கு நவகிரக பிரீத்திக்கு ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் போவானாம் அப்படின்னு இது காட்டுறார். நவகிரக பிரீதிக்கு போய் ஸ்தலத்துக்கு நீ போய் பண்ணால் நீ என்ன பலன் கேட்கறியோ அதுக்கு மட்டும்தான் அந்த கிரகம் அனுகிரகம் பண்ணும் இல்லையா. சனீஸ்வரன்னா சனி பிரீத்தி மட்டும் பண்ண, ராகு பிரீத்தி தான் ராகு பிரீத்தி மட்டும்தான் ராகு கொடுப்பாரு, ஆனா இந்த பாதுகாதவி எல்லாத்தையும் கொடுப்போம். அதற்கு மேல என்னம்னா நமக்கு என்ன தோன்றதுன்னா மோக்ஷத்தையும் அளிக்கக்கூடியவள், மோக்ஷத்தையும் இவள் அளிக்கக்கூடியவள்னா பிரம்மா வந்து பிரம்மாவுக்கு என்ன இவள் அனுகிரகம் பண்றா, அப்புறம் என்னன்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியதான மோக்ஷத்தை கொடுக்கறா, அதாவது சாதாரண புக்களையும் பச்சை புல்லையும் தங்கமா மாற்றக்கூடிய நிறத்தை நமக்கு கொடுக்கறா, இப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ண இந்த அனுகிரகம் பண்ண மாட்டாளா, எல்லா கிரகங்களும் பண்ணக்கூடிய அனுகிரகத்தை விடவும் பரம போக்கியமான ஒவ்வொரு சீவிஷ்டரும் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த மோக்ஷத்தையும் இவள் நமக்கு கொடுக்கும் சக்தி உடையவளாக இவள் வந்து நமக்கு இருப்பா அப்படின்ட்டு நம்ம ஆச்சாரியால் சாட்சிருக்கா. அதனாலே கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பாதுகையை வந்து சாஸ்திரத்திலே அக்னியை தானம் பண்ணினால் சம்பத்து உண்டாகும் சொல்லிருக்கு, அக்னி தேவன் சம்பத்து கொடுக்கிறான்னு சொல்லிருக்கு, ஆகையாலே தியானம் பண்றவா அக்னி சம்பத்தை கொடுப்பது போல பெருமாள் எப்பொழுதும் எங்களுக்கு, அதான் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய தாசபோதால இருக்கக்கூடியவாக்கு நல்ல ஞானம் கொடுக்கணும்னா ஆச்சாரியால் தேவை, அந்த ஆச்சாரியாலை கொடுக்கணும் பெருமாள். அதே போல அவர்களை நம்ம நினைப்பதாலே நமக்கு வாக்கும் மனமும் வாயும் உருவலும் மாறி வாக்கும் மனமும் சுத்தமாறுது நமக்கு, அப்படி பெருமாள் மேட பக்தி ஏற்பட்டு நம்ம வந்து பெருமாளை திருப்படி ஆசிரியப்போம், அதற்கு ஆச்சாரியால் வந்து சகல விதமான தெம்பையும் நமக்கு கொடுப்பதாக இந்த கடைசி பாசுரத்துல சாய்ச்சிருக்கிறதுல. அதனாலே எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த பாதுகை, இந்த 479வது ஸ்லோகம் கனகருச்சிதா காவியாக்கியதா சனைச்சரணோச்சிதா சிதகுருபுதா அப்படிங்கிற ஸ்லோகத்தினாலே அந்த நவகிரகங்களுடைய அந்த மொத்த அனுகிரகத்தை இவள் ஒருவளே கொடுக்கும் சக்தி உள்ளவர், அதற்கு மேலும் மேலும் சென்று இவள் வந்து அந்த மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவள் என்பதானது ஆச்சாரியால் திருவள்ளமாயிருக்கு. இதோட இந்த காஞ்சன பத்ததி சமாப்தியாரது. நாளைக்கு சேஷ பத்ததி சேவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.